சம்பந்தன் ஆறு சம்பந்தன் மாத்திய கேளுவாம் மிக பிராந்திய முழு சமஸ்த லங்காவே துணட்டகோ பாட்ட பெதல உடரட்டு வஜரட்டு இவாகி தமிழ பலாட்டு இவாகி பக்ஷ பாகட்ட பிராந்தியவாகி ஹத்தல பலே பெதல எக்ஸ் லங்காத்துல கமன் கரண்டோன்னு கேள்வி தான் அப்பே பலாபுரத்து.